ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താഹൃതി യാഗ്രതി പര്യന്തരാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്ത ഭൂയോ ഭൂയോ നമോ നമ വിശുദ്ധ വിജ്ഞാന ഘണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ഏവം ഭയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. സ്വാമി ദേശികനുടിയ സങ്കല്പ സൂര്യോദയത്തില് ഏഴാവത് അങ്കത്തില് ചിത്രശാലയില് വിവേക മഹാരാജാവും മഹാറാണി സുമതിയും ഇങ്ക അപ്രാകൃതമാക ഇരുന്നിരിക്കുന്ന എംപെരുമാനുടിയ മൂർത്തികൾ அந்த சித்திரத்துல ஒவ்வொரு அவதாரத்துல இருக்கிற விசேஷத்தெல்லாம் பார்த்துட்டு வர, அப்படி பார்த்துட்டு வரச்சே அவ நிருசிம்மூர்த்திய பாக்கிறேன். ஒரு அனுபவத்தெல்லாம் சுவாமி விவேகன் சொல்றதாக விவேகன் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார். சில கடைசியில சாய்க்கிறார், பிரத்யாசிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா கணம் பாணிஜெய்கி அவ்வியாஸ்ரீ ஜெகந்த குந்த மகிமா வைகுந்த கண்டீரவகான்னு சொல்லிட்டு அந்த வைகுண்ட கண்டீரவன் இருக்கிற அந்த எம்பெருமான், அதாவது நிருசிம்மனாக எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமான் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கட்டும்னு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ற. இப்படி பிரார்த்தனை பண்ண பிற்பாடு இங்க சுமதி சொல்றா ராஜாவினிடத்துல, அரியபுத்திர ஏஷ ஹிரண்யைவ மகாமோகாசுரா புருஷசிம்ஹேன துவயா பிரசமனியா அப்படின்னு. அவர் நரசிம்மன், இவர் புருஷசிம்மன். பெருமாள் நரசிம்மமூர்த்தியாக இருந்து இரண்டிகத்துக்கு எப்படி வதம் பண்ணேரோ அதே மாதிரி இவன் புருஷ சிம்மனாக இருந்து இந்த சிம்மரூபமான வரைச்சு இந்த புருஷ சிம்மத்துன்றது என்னன்னாக்க, இந்த அதாவது சிம்மமும் புருஷன் நரனும் சேர்ந்தது நரசிம்மன். புருஷாளுக்குள்ள ஸ்ரேஷ்டன்ற அர்த்தத்துல புருஷ சிம்ம சப்தத்தை பிரயோகம் பண்ற. சிம்மத்தினால சிம்மம் பண்ணுறதுக்காக மாணவன் சிம்மம் மாதிரி இருக்கிற மாணவன்க்கு சிரேஷ்டனாக இருந்திருக்கான், கெட்டிக்காரனாக இருந்திருக்கான் சொல்றது. அதையெல்ல புருஷ சிம்மான்னாக்க இருக்கிற வாழ்க்கையில நேர் வந்து சிறந்தவராக இருந்திருக்கிற நீங்க அந்த மகாமோகன உம்மால நேர் வந்து அவனை வதம் பண்ணணும், அதாவது மோகத்தை போக்கடிக்கணும் என்று சுமதி பிரார்த்தனை பண்றான். அந்த சமயத்துல விவசாயம் சேனா பத்தி சொல்லிருக்கான், அம்மாமா நல்ல விஷயத்துல நல்ல இடத்துல ஞாபகப்படுத்திட்டா. இப்படி இந்த சித்திரசாலையில உட்காந்து ஒவ்வொரு சித்திரமா பார்த்துட்டு போத போக்கின்னு இருக்கிறதெல்லாம் இப்ப சமயம் இல்ல, மொத்தமா பெருமா இங்கிருந்து மொத்தமா பார்த்துட்டு அப்படியே கிளம்பி உள்ள நம்போ அப்படின்னார். காலோக்குன்னு மிக கர்த்தவியம் ஸ்மாரயதி தேவி, இந்த சாஹித்யத்துக்கு ஏற்ப நாம என்ன செய்யணுமோ அதை ஞாபகப்படுத்திருக்க இங்க மகாராணி. அகையில நாத்தீவ இதானியும் மற்ற நிகித திருஷ்டிதான் பவித்தவியம். இங்க ரொம்ப நாள் இங்க இருக்கிற சித்திரங்கள்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இப்படி எல்லாம் நாய் பண்ணக்கூடாது. அகையில தசாபி அப்படி இருந்தாலும் இன்னும் எவ்வளவு நிறைய இருந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் சுருக்கமா பார்த்துட்டு போவோம். கொஞ்ச காலம் ரொம்ப ரொம்ப நாய் ஆக்காத நேரத்தை பார்த்துட்டே போயிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்கோசரம் சங்கேபேனுக்கு திஞ்சிட்டு தரிசையாமி நான் காண்பிக்கிறேன், இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன். அயமிக அசுராபகிருத்த திரைலோக்கிய பிரத்யானையின தேவகண சந்தோஷனாய பிரவருத்தோ திவ்ய வாமனகா. அங்க வாமனாவதாரம், அந்த வாமதாரம் வாமனாவதாரம் எப்படி எதுக்காக பெருமாள் வாமனாவதாரம் பண்ணுறத பார்க்கணும். அந்த வரைச்சு வாமனாவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அசுர அபகிருத திரைலோக்கிய பிரத்யானையின அசுரனாலே பேரன் பலி சக்கரவர்த்தி, அவர் எம்பெருமானிடத்துல நிறைய பக்தியுடையவன், அவன் பெரிய தாத்தா பெரிய கொடையாளி. ஆனா தேவர்கள் விஷயத்துல வரைச்சே அவன் அவ்வளவு தூரம் சரியா நடந்துக்கல. அந்த தேவர்களிடத்துல இருக்க அவளுடைய சொத்தெல்லாமும் தன்னுடையதாக ஆக்கிட்டான். இப்போ அசுரனாலே பிடுங்கப்பட்டதாக இருந்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் மறுபடியும் பெருமாளுக்கு மறுபடியும் தேவதைகளுக்கு கொடுத்தவர் இவர் தான். அகையல அசுரான அயமிக அசுராபகிருத்த திரைலோக்கிய பிரத்யாமையன, இந்த மூன்று லோகத்தையும் மூன்று லோகத்துக்கும் அதிகாரியாக அதாவது ராஜாவாக இருந்திருக்கிற இந்திர லோகத்துல ஆள்பவும் இந்திரன், அவனுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்ததுனால தேவகண சந்தோஷனாய பிரவிற்த்தா திவ்ய வாமனஹா. இந்த வாமனாவதாரம்ன்றது தேவர்கள் கூட்டத்தை மொத்த பேரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக ஏற்பட்டது. ஆகையால அந்த இடத்துல வரைச்சு பாரு, இங்க வாமன் தான் சேவை பார்க்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்தோம்னா இந்த வாமனாவதாரம் திரிபுரம் அவதாரம் ரெண்டும் சேர்த்து சேர்த்துதான் அனுபவம். எங்கெங்கெல்லாம் வாமனாவதாரம் சொல்றாரோ அங்கெல்லாம் திரிவிக்ரமாவும் திரிவிக்ரம அவதாரத்தையும் சேர்த்துதான் அனுபவம். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், வாமனாவதாரம் இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து அனுபவிக்கிறது. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அந்த ஞாலமலர்ந்துகிறான் என்று சொல்றார். குளிர்மழை காத்தவன் ஒரு பெரிய கோவர்தனகிரியே தூக்கி எல்லா கோபுரர்களையும் அவர்களுக்கு சேர்ந்ததாக இருந்திருக்கிற கால்நடைகள் எல்லாவற்றையும் ரட்சணம் பண்ண அந்த எம்பெருமான் யாருன்னா அன்று ஞாலம் அளந்துகிறான். அவன்தான் பூர்வத்துல ஏற்கனவே இந்த லோகம் மொத்தத்தையும் அளந்த வாமனனாக இருந்தவன், திரிவிக்ரமனாக இருந்திருந்தவன் என்று சொல்லி சொல்றார். இப்படி இந்த வாமனாவதாரத்துக்கு ஒரு விசேஷம், அந்த வாமனாவதாரத்துல ஈடுபடாததா கிடையாது. இன்னும் கேட்டா இது ரொம்ப தம்மாட்டு குள்ளமா இருந்தாக்க பாக்கிறதுக்கு நன்னா இருக்குமான்னு. நீதி பேர்லாம் மனுஷால துவார்பா இருந்தான்னாக்கா, வாமனா இருந்தான்னாக்கா அவனை பாக்கிறதுக்கு நன்னா இருக்க மாட்டான், அது பரிகாசாஸ்பதமா இருப்பான். ஆனா பெருமாள் அப்படி இல்லை, பெருமாள் அத்தியாச்சரியமான ஒரு சேவை. ஆகையாலதான் எல்லா ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி எல்லாருமே வாமனாவதாரத்துல ஈடுபடுறான். இப்ப இந்த அப்பேற்பட்ட வாமனாவதாரத்தை இந்த இடத்துல அங்க சித்திரமா வரைஞ்சிருக்கு, அதை காண்பிக்கிற இது வாமனாவதாரம், இதுக்கப்புறம் மேல இருக்கு, இதுக்கெல்லாம் வந்து வரிசையா சொல்லிட்டு வரணும். அடுத்தது பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பலராம அவதாரம் எல்லாம் சொல்றதுக்கு அப்புறம் வேக வேகமா சொல்லிட்டு போறதுக்கு அப்புறம் விவசாய பிரயத்னப்படுறான். அப்ப ராஜா சொல்ல இருப்பா இருப்பா இப்படி எல்லாம் வேகமா போகாத, இது வாமன் பார்க்கணும், அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. திஷ்ட திஷ்ட சேனாபதி யாவதேபதி அஸ்மாதபி திவ்ய வாமநாத்து கிமபி மங்களம் ஆசாசே. அந்த திவ்ய வாமநாத்து இவங்க நாம பாக்குற மாதிரி லோகத்துல பாக்குற மாதிரி வாமனம் இல்ல, இவன் திவ்யமான திவ்யமான மூர்த்தி. இங்க பத்ராம் ரிசிம்ஹனாம் ரிஜக்முஷன் பத்ர சப்தத்தை சொல்லி சொல்ற ரிசிம்ஹன் வந்து லோகத்துல பார்த்தோம்னாக்கா உடம்பு மனுஷனாகவும் முகம் மாத்திரம் ஒரு நிறுத்தம் பண்ணாட்டம், ஒரு அதாவது சிங்க மாட்டம் ஒரு மாஸ்க் போட்டு வந்து மனக்கு அது நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஆனா இந்த நரசிம்மரை வந்து அவர் அழகிய சிங்கராக இருந்திருக்கார். பத்ரமூர்த்தியா பத்ர சப்தத்தினால மங்களம் அர்த்தம், இது மங்களமூர்த்தியாக எழுந்திருக்க பெருமாள்னு சொல்றார். அதே மாதிரிதான் இந்த வாமன திவ்ய வாமனம், நாம லோகத்துல பாக்குற மாதிரி இப்படி கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இப்படி இப்படி முள்ள முள்ள போயிட்டு இருக்கிற வாமனன் இல்லை, இந்த வாமனர் திவ்ய வாமனராக இருக்கு. அப்படின்னால தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண மாதிரி, தேவதைகள்லாம் இந்த வாமனாவதாரத்தை எம்பெருமானிடத்திலிருந்து அனுகிரகத்தை பெற்ற மாதிரி நாம்களும் அந்த வாமனமூர்த்தியினுடைய அனுகிரகத்தை நாம பெற்றுண்டு நாம அனண்ட போவோம் சொல்லிட்டு அங்க இருக்கிற வாமனமூர்த்திய அவர் சேவிக்கிறார். அங்க சித்திரத்துல எழுந்துள்ள இருக்கிற வாமனமூர்த்தி அனுசந்தானம் பண்றவர் மகுடம் புனன்னவதுனிக்ரமோ விக்ரமஸ்தாவதமுச்சபடி வத்தாந்த சித்தாந்திபிசோபி சுரசிந்து அஷ்டசு திசா சௌதேஷு தோதூயதே. பெருமாள் வாமனாவதாரம் பண்ணதே பலி சக்கரவர்த்தியினுடைய புகழை பரப்புவதற்காக இருக்கிறார். பெருமாள் ஒவ்வொரு அவதாரம் பண்ணி சௌஸ்ரேயாவதி ஜாயமானு வேதம் சொல்றது. நாமெல்லாம் ஒவ்வொரு பிறப்பு எடுக்க எடுக்க நமக்கு அது ஒரு இழு, ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு பிறப்பு எடுத்துருக்குமேன்னு சொல்லி சொல்றதுனால நமக்கு இழுக்கு. இதே பெருமாளுக்கு என்னன்னு கேட்டோம்னாக்க சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானகான்ற ஒவ்வொரு அவதாரம் எடுக்க எடுக்க அவருக்கு பெருமையா. அந்த மாதிரி பெருமாள் வாமனாவதாரம் எடுத்து வாமனாவதாரத்தினால என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாருக்கும் வந்து தேவதைகள் மொத்த பேருக்கு ரட்சணம் பண்ணிருக்கு. ஆகையால அவருக்கு பெருமை தானே என்ன இல்ல, இது வாமனாவதாரத்தினால பெருமை யாருக்குன்னா பெருமானுக்கு இல்ல அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு தான் பெருமை என்று இந்த இடத்துல சுவாமியினுடைய திருவள்ளம் அப்புறம் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அதாவது பெருமாள் திருவிக்கிரமனாக இருந்து ஒவ்வொரு அடி அளக்கிறதும் கூட தானவன் தானவனாக இருந்திருக்கிற மகாபலி சக்கரவர்த்தியாகிற ஒரு அசுரன் அசுரனுடைய யசஸ் புகழ் அதை வந்து முன் சொல்லும் கூடிய ஒரு சேவகன் மாதிரி இருந்திருக்கும். சேவகன் என்ன பண்ணுவான், ஒரு கொடியை பிடிச்சிட்டு போவான். அந்த மாதிரி பெருமாள் பண்ற காரியம் ஒவ்வொரு அடி வைக்கிறதும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ற. அந்த ராட்சசன் எப்படி இருக்கான்னு சொல்லி சொல்ற. அவன் வீடா வித்த வதான்ய தானவ யசகா, வீடா வித்த ரொம்ப வெக்கமா வெக்கப்பட்டு கொடுக்குறான். அவனுடைய வதான்யம், வதான்யம்னாக்க வள்ளல் தன்மைன்னு அர்த்தம். இப்ப மகாபலி சக்கரவர்த்தியினுடைய வள்ளல் தன்மை வேதம் சொல்றது நாம யாருக்கான ஏதானா கொடுக்கறதா இருந்துனாக்க நம்ம மனசார நாம கொடுக்கறதா இருந்தாக்க அதை எப்படி கொடுக்கணும்ன்றத சொல்லி சொல்றது சித்தாச்சாரத்துல. ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா விஷயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், பிரியா தேயம் அப்படின்னு சொன்னச்சு. ஸ்ரத்தையா தேயம், நாம ரொம்ப இது அவசியம், இந்த சுவாமி இதை வாங்கிட்டேருனாக்கா நமக்கு பாக்கியம், இது அவசியம் நேர் ஏத்துக்கணும் என்ன சொல்லி அவளுக்கு தானம் பண்ணச்சு நாம கொடுக்கணும். எத்தையோ கொடுக்குறான் வாங்கி போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட அஸ்ரத்தையா நதேயம் உச்சம் போயிட்டோம் சொல்லி போனா போட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்க கூடாது. அஸ்ரத்தையா நதேயம், ஸ்ரத்தையா தேயம், பக்தி ஸ்ரத்தையோட பக்தியோட இதை வாங்கிண்டா அவருக்கு பெருமையை காட்டணும் நமக்கு பெருமை என்று நினைச்சிட்டு கொடுக்கணுமா. ஸ்ரீயா தேயம்னு சொல்ற, ஐயோ இவ வேற வந்துட்ட இவருக்கு வேற கொடுக்க வேண்டி போயிட்டு அப்படின்னு முகத்தை பொங்க போட்டு கொடுக்க கூடாதான். இவருக்கு கொடுக்கச்சு ஸ்ரீயா தேயம்னா முகத்துல ஒரு பிரசன்னத்தையோட நமக்கு இவருக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சக்தியை நமக்கு பெருமாள் கொடுத்திருக்காரு, இது எவ்வளவு பாக்கியம் நமக்கு நாம பண்ணிருக்கோம்னு ஒரு சந்தோஷத்தோட ஸ்ரீயாதேயம் பிரியாதேயம் அப்படின்னு சொன்ன ஒரு பயத்தோடு கொடுக்கணுமா. இப்படிப்பட்ட மகான்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்மள கேட்ட பிற்பாடு நாம கொடுக்காத போயிட்டுமான பெரிய அனர்த்தம் வந்துடும். எனக்கு அதை கொடுக்கறதுக்கு சக்தி இருந்ததுன்னாக்க நாம கொடுக்காத போயிட்டுமான பெரிய அனர்த்தம் வந்துடும். ஆகையால நாம அவசியம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பயத்தோட கொடுக்கணும்னு சொல்லுகின்ற. சம்விதாதேயம் அப்படின்னா சங்கல்பம், இதை கொடுக்கறது எந்த தானம் கொடுக்கறதா இருந்தாலும் வெறும் எடுத்து போகணும் சொல்லாத சங்கல்ப பூர்வமாக கொடுக்கணும். ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் சொல்லிச்சு கோத்ராய சர்மனே, என்ன கோத்திரமோ என்ன சர்மனோ அந்த சொல்லி சொல்லி துர்யமகம் சம்பிரதே நமகா நமமா உனக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அதுக்கு தானம்னு பேர் இருக்கு, சம்விதாதேயம்னு சொல்லி சொல்ற. இப்படி எல்லாம் வேதத்துல சொல்லிருக்கு. இப்போ இவனுக்கு பெரிய வெக்கமா கிரியா தேயம்னு சொல்லி சொல்றது இருக்க. இது அதாவது இவ்வளவு பெரிய விஷயம், அதாவது இவ்வளவு பெரிய மகான் நமக்கு வந்திருக்க, நம்மாத்துக்கு வந்திருக்க, அவருக்கு நாம கொடுக்கறதுக்கு இருக்க அல்பமா ஒரு விஷயம். உச்சையில பெருமாள் கண்ணனுக்கு என்ன குற்றம் வச்சிருக்கா மன்னின்னு கண்ணன் கேக்குற, தான் ஒண்ணும் சொல்றதுக்கு அவருக்கு வாய் வரல குச்சையில இருக்கு. ஏன்னா அவள் பொறி குத்தம் வச்சிருக்க, அந்த அவள் வந்து அதுவும் இங்க ஒரு அழுக்கு துணியில மூட்டை கட்டிட்டு தன் துணியில மூட்டை கட்டி வச்சுருக்காரு ஒரு மூலையில். அது ஒண்ணும் இல்லாத அணைச்சிருக்க மாட்டான்றது மாத்திரம் கண்ணனுக்கு தெரியும். இவர் பெரிய ராஜ்யஸ்ரீ அங்கேருந்து வரச்சே குச்சேலர் வந்திருக்காருன்னு சொல்லச்சு, சுதாமா வந்திருக்காருன்னு சொல்லச்சு, அங்கேருந்து ஓடி வரா ஓடி வரச்சு என்ன சொல்ற, ஒரு தங்க வட்டிலும் தங்க தட்டும் எடுத்துட்டு வந்து இவருக்கு அர்ச்சம் பாத்தியம் ஆட்டமணியெல்லாம் சமர்ப்பிக்கிற, அதுவும் ருக்மிணி தேவியே கூட வந்து இவர் பெருமாளுக்கு அதாவது குச்சேலருடைய திருவடிக்கு பாத்தியம் சமர்ப்பிக்கச்சு அவ்வளவு ஜலம் சேர்க்கிறா. பெருமாள் வந்து கண்ணன் வந்து அந்த திருவடிய அலம்பி விடுறேன், குச்சேலருடைய திருவடிய அலம்பி விடுறேன். இது எல்லாத்தையும் பாக்குறேன் குச்சேலர். அப்ப நீ எதனா எனக்கு கொண்டு வந்திருக்கியான்னு கண்ணன் கேட்கச்சு, தான் கொண்டு வந்திருக்கிறது அத்தியல்பமாக இருந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய மகாராஜாக்கு ஒரே ஒரு பிடி அவனுக்கு கொடுத்தாமிச்சிருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. நான் அவனுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றதுன்னா அவருக்கும் வெக்கமா இருக்கும். அதுதான் ஸ்ரீயா தேவியம்னு சொல்றது. அவர் வெக்க அந்த மாதிரி நம்மாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இவா வந்துட்டாங்கன்னா, பாகவதால் வந்துட்டாங்கனாக்கா, நாம் எது கொடுத்தாலும் சர்வத்தையுமே அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம். ஆச்சாரியன் வந்துட்டாருனாக்கா அவருக்கு எல்லாம் நாம பண்ணலாம், ஆனா நம்மளால இவ்வளவுதான் முடியறதுன்னு சொல்லி ஒரு வெக்கப்பட்டு கொடுக்கணுமா. இப்போ இவனுக்கு விரீடையோட சேர்ந்திருக்கு, விரீடன்னா வெக்கம், பலி சக்கரவர்த்தி ஒரு வெக்கத்தோட கொடுக்கிறாருன்னு சொல்லி சொல்ற. என்ன வெக்கம் பலி சக்கரவர்த்திக்கு, என்ன வெக்கம் அப்படின்னு, தம்மாத்துண்டு இருந்துட்டு ஒரு குள்ளனா இருந்துட்டு இந்த வாமன இவரை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறது. இந்த இடத்துல வாமனாவதாரத்தெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்பா உனக்கு பொண்ணு வேணுமா, பெண்ணு வேணுமா, பொருள் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு, ராஜ்யம் வேணுமா, என்ன வேணும்னு கேக்குற. நீ பிரம்மச்சாரி, நீ குள்ளமா இருந்துட்டு இருக்க, நீ கொள்ளமா இருக்கிறவால யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நினைச்சுண்டு நீ வந்து ஆகையால குள்ளமா இருக்க, எனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாளான்னு பொண்ணு கேக்குறியான்னு சொன்னா, நீ மீதி குள்ளம் மாதிரி குள்ளம் இல்ல, நீ பெரிய தேஜஸோட இருக்கிற குள்ளம், உன்னை எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சித்தமா காத்துன்னு இருக்கா, நீ சொல்லு என்ன பொண்ணு வேணும் வந்தா பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி பொண்ணு வேணுமா, பொண்ணு வேணுமா, என்ன வேணும் சொல்லு, அது கொடுக்குறேன்னு அப்படி பலி சக்கரவர்த்தி கேட்கச்சே அவர் ஒன்னும் வேணா, எங்க காலால மூணே மூணடி நலம் இருந்தா போறோம்னு சொல்லி சொல்றாரு. ஓரிமன் தாராய் எனக்கென்றுன்னு சொல்ற, அதுலயும் பாக்கணும், அந்த வார்த்தையே மாறி மாறி சொல்றான், அடி மூன்று தாராய் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்லி சொல்றான். அவன் நேரையும் அதை கேட்கலையே, இதை கேட்க கூட தெரியாத ஒரு குழந்தையா இருந்துட்டு இருக்காருன்னு அந்த வாமனன் இடத்துல ஒரு பெரிய பகுமதி பலி சக்கரவர்த்திக்கு. இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியின் இடத்துல போய் இந்த ஒரு சின்ன குழந்தையா இருந்துட்டு இவர் போய் மூணே மூணடி நலன் கொடுக்க போறோம்னு சொல்லி கேட்டது பார்த்தோம்னா, தன்னுடைய நிலைக்கு அவர் கேட்டது ஒரு வெக்கப்படும்படியாக இருக்கு. இது ஒரு பிரகாரம். இன்னொன்னு, சரி என்ன கேட்கிறாரோ கேட்கறத கொடுத்துருவோம்னு சொல்லி பார்த்தா, அங்கேருந்து சுக்கராச்சாரம் ஓடி வரு. சுக்கராச்சாரம் ஓடி வந்து டேடேடி பலி சக்கரவர்த்தி பார்த்து சொல்ற, என்ன அசுர குருராவ், ஐயோ நீ வந்து இவனுக்கு போய் இங்க வந்திருக்கிறது சாதாரண வாமனம் இல்ல, நீ பாக்குற மாதிரி மனுஷன் இருக்கிற குள்ளன் இல்ல, இது சாட்சாத் மகாவிஷ்ணு. அவர் பாரு கிருஷ்ணாஜனேனு சம்ரன்மன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த மான்தோலை எடுத்து இழுத்து இழுத்து போட்டுக்கிறேன், இவன் மாடல்ல இந்த வாமனனுடைய வாமனமூர்த்தியினுடைய மாடல்ல மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கா, இவர் ஸ்ரீயப்பதி, இவர் பெருமாள், சாட்சாத் சிவன் நாராயணன், உன்னை ஏமாற்றத்துக்கோசரம் வந்திருக்காரு, ஒன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணி உன்னுடைய புகழ் உன்னுடைய உன்னுடையதான ராஜ்யம் மொத்தத்தையும் அபகரிக்கிறதுக்காக இவர் வந்திருக்கு, இவருக்கு கொடுக்காதுன்னு சுக்கராச்சார் சொல்றாரு. அப்போ அந்த சுக்கராச்சார் தடங்கல் பண்ற, இல்ல இல்ல அப்படி மகாவிஷ்ணுவே வந்து என்னிடத்துல ஒரு இறப்பாளனாக, தான் இறப்பாளனாக, இது அமரநாதபிரானுக்கு திருப்பாணாழ்வார் பண்ண அமரநாதபிரானுக்கு சுவாமி தேசிகன் வியாட்சியானம் பண்ணிருக்கார், அதுக்கு முனிவாகன போகம்னு பேரு. அந்த முனிவாகன போகத்துல இருக்கிற பங்கிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும் தேவிக்கிறதுக்கு. தான் இறப்பாளனாக லோகம் மொத்தத்துக்கும் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர் இந்த எம்பெருமான், இவர் போய் வாங்கிக்கிறவராக தானம் வாங்கிக்கிறவராக இருந்திருக்கிறாராம். இப்படி வரச்சு சுக்கராச்சார் சொல்லச்சே கூட, இதனால எனக்கு பெருமை தானே தவிர எனக்கு ஒன்னும் குறவில்லை, அப்படி பெருமாளே வந்தா கூட வரட்டும், நான் கொடுக்கறது கொடுக்கறதுதான் சொல்லி சொன்னான். அது சொன்னாலும் கூட சுக்கராச்சார் என்ன பண்ணார்னா, தானம்னா என்னன்னாக்க சொத்த நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானன்றது தானம்ன்றது. அதாவது இந்த அக்ஷத்தையும் தண்ணியும் சேர்த்து கொடுத்து தானம் பண்றதுன்னு சொல்றது, தாரவாக்குறதுன்னு சொல்றதெல்லாம் இருக்க, இது தானம் கொடுக்கறது தான். தாரையா ஜலத்தால இது பண்றது, கல்யாணம் கன்னிகா தானம் பண்ணச்சே கூட நாம என்ன பண்ணுவோம்னாக்க, நாம அந்த கன்னிகையினுடைய குழந்தையும் அந்த கைய அந்த வரணார் வந்திருக்கான அவன் கையில பிடிச்சு, நாம அந்த கையால எடுத்து அவன் கையில வச்சு நம்மளுடைய பத்னியா இருக்கிறவர் ஜனம் சேர்க்க இந்த குழந்தைய இது வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருந்திருக்கிற என்னுடைய பெண்ண மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருந்திருக்கிற உனக்கு நான் கொடுக்கிறேன், தானமாக கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இப்படிதான் கன்னியாதானம்ன்றது. ஆனா கன்னியாதானத்துக்கும் மீதி தானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கு. மீதி தானம் எல்லாம் பண்ணச்சு இதை உனக்காக நான் கொடுத்து விடுறேன், நிவர்த்தி இனிமே இந்த வஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ உனக்கே உண்டான சகல போகத்தோட நீ அனுபவிக்கலாம், எல்லா உரிமையோடையும் நீ அனுபவிக்கலாம், நமமா துப்யமாகும் சம்பிரதே நமமா, என் பொருட்டு இனிமே இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மீதி தானத்துக்கு எல்லாம் சொல்றோம். கன்னியாதானம் பண்ணச்சு அந்த வார்த்தை கிடையாது. நாம பொண்ணா இருந்து இந்த பெண்ணை நாம கொடுத்தோமானா கூட அவள் நமக்கு பெண்ணாதான் இருப்பா, நாம அப்பாவா இல்லாத ஆக மாட்டோம், எனக்கு அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற வார்த்தை சொல்ல முடியாது. அதில் உனக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு அத்தோட நின்று போயிடும், நம்மமான்ற வார்த்தையே சொல்ல மாட்டோம். இப்போ இது ஜலத்தை குத்தி அதாவது பலசக்கரவர்த்தியினுடைய மனைவி ராணி தீர்த்தம் சேர்க்கணும், இவர் கேட்கிற மாதிரி வாமனர் கேட்கிற மாதிரி மூணு அடி மண்ணும் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு கிண்டியில கொடுக்குற தீர்த்தம் சேர்க்கறதுக்கோசரம் அவர் பக்கத்துல நின்று இருக்கா. தீர்த்தம் சேர்த்தா தீர்த்தம் வெளில வரமாட்டேன், இந்த கிண்டியில இருந்து வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்றதுன்னா சுக்கராச்சார் அந்த சந்தில போய் பூந்துக்கிறாராம். ஜலத்தை கொடுத்து தார விழுந்தாதான் தானம்ன்றது பூர்த்தி ஆகும், தர்ம வாக்குனால சொன்னதெல்லாம் ஆகாது. அப்போ இந்த ஜலத்தை இருக்கிற பெருமாள் என்ன பண்றாராம், இவர் பவித்திரம் போட்டு சுக்கிரன் கண்ணை குத்திய சக்கரத்தை துரும்பால் குத்திய சக்கர கையன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம். இந்த பவித்திரம் போட்டு தர்பத்தினால இந்த மூக்கு இருக்கு, கிண்டியினுடைய மூக்கு இருக்க அந்த மூக்குக்கு தர்பத்தால இப்படி குத்துறான், குத்தினா இது ஏதோ அடைச்சுட்டு இருக்கு, இங்க அந்த அழுக்கு அடைச்சுட்டு இருக்கு, இது போய் போயிட்டுனா சரியா போயிடும்னா இதால குத்தின சுக்கரன் கண்ணை சுக்கரன் சுக்கராச்சாரியருக்கு கண்ணு போயிட்டு இருக்கான், என்ன அது கண்ணை போய் இவர் குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் காரணம் இருந்துருக்கு. மொத்தம் தானம் பண்ணச்சு அதை தடங்கல் பண்றதுன்றது பெரிய பாபம், அந்த பாபத்துக்கு பலன்தான் சுக்கராச்சார் தன் கண்ணை இழந்தது, ஒரு கண்ணை அவர் இழந்தது. இப்ப தானம் பண்ணச்சு இவனுக்கு வெக்கம், பலி சக்கரவர்த்திக்கு என்ன வெக்கம் வந்ததுன்னாக்கா இவன் கேட்டதா மூணே மூணு அடி நிலம், இதுக்கு உடனே கொடுக்கணும்னா இத்தனை தடங்கள், இவ்வளவு நாழி ஆக்கி இவ்வளவு தாமதம் பண்ணி இவனுக்கு கொடுக்கறதான்னு சொல்லிட்டு பலி சக்கரவர்த்திக்கு வெக்கமா. அதுதான் இந்த இடத்துல சுவாமி அழகா சாதிக்கிறார், விரீடாவித்த வெட்கத்தாலே மனசு வருந்தியதாக இருந்திருக்கிற பிரிய வதான்யன் வள்ளலாக இருந்திருக்கிற யாரு தானவ யசோ நாசு அப்படின்னு, தானவ யசா தானவனாக அசுரனாக இருக்கிற ராஜா மகாபலி சக்கரவர்த்தியினுடைய நாசீரு யசோ நாசீரு தாத்தீபட்டா புகழாகிற ஒரு பெரிய பேனு அதுல மென்னு நிக்கிறவனாகவும் திரையட்சம் மகுடம் பொன்னவதுனா திரைவிக்ரமோ விக்ரமா. பெருமாள் ஒரு அடி அழகிறேன் பெருமாளுடைய திருவடி அதுக்குரிய நேர போறது பிரம்மலோகத்து வரைக்கும் பறந்து போறோம், அவ்வளவு பெரிய திருவிடியா. அந்த பிரம்மலோகத்துக்கு போன உடனே பிரம்மலோகத்துல இருந்திருக்கிறவா மொத்த பேரும் சொல்லிட்டா. இப்ப பலி சக்கரவர்த்திய பெருமாள் ஜெயிச்சார்னு சொல்லணுமா, இல்ல பெருமாள் பலி சக்கரவர்த்தி ஜெயிச்சார்னு சொல்லணுமா? இந்த திருவடி இருக்க பலி சக்கரவர்த்தியினுடைய புகழை பரப்புவதாக இருந்திருக்கு. இத பார்த்தாக்கா பலி சக்கரவர்த்தியினுடைய ஒரு வள்ளல் தன்மை தான் ஜெயிச்சு ஜெயிச்சது, பெருமாள் அந்த விஷயத்துல தோத்து போயிட்டேருன்னு சொல்லணும். தேவதைகள் விஷயத்துல வரச்ச என்னன்னா தங்களுடைய சொத்தை அவன் தன்னுடைய சொத்தாக நினைச்சின்றதுனால அதனால வந்த சிரமம்லாம் போயிட போறது. இப்போ பெருமாள் இதை எதுவும் வச்சுக்க மாட்டேன், எல்லாம் அவ அவளுக்கு அப்படி அப்படியே கொடுத்துட போறேன், ஆகையால பெருமாள் ஜெயிச்சுட்டேன்னு இவன் நினைச்சுக்கிறாளாம். இப்போ இந்த பெருமாளுடைய ஒரு அடி திருவிக்ரம அவதாரத்தினுடைய அடின்றது பலி சக்கரவர்த்தியினுடைய புகழ பரப்புவதாக இருக்கு. திரையக்ஷம் மூன்று கண்களை உடையவன் முக்கண்ணப்பன் யாரு சிவபெருமான், அவனுடைய மகுட்டம் முடி அவனுடைய தலை அந்த தலையை பரிசுத்தமாக ஆக்கிறதான். திரைவிக்ரமோ விக்ரமஹா, அந்த திருவிக்ரமனாக இருந்திருக்கிற அந்த எம்பிரவானுடைய விக்ரமம் ஒரு அளக்கிறதாக திருவடி வைப்பு இருந்திருக்க சிவபெருமான பரிசுத்தமாக ஆக்குறதுன்னு சொல்லி சொல்றது. அதாவது ஒரு அடி வைக்கிற, வச்ச உடனே பிரம்மலோகம் சத்தியலோகம் வரைக்கும் போறது, அந்த சத்தியலோகத்துல வந்த உடனே அது பெருமாளுடைய திருவடின உடனே புருடகோக்தத்துவத்தை சொல்லி பிரம்மா அந்த கமண்டலுவை தன் பக்கத்துல வச்சிருந்த கமண்டலுவிலிருந்து தீர்த்தத்தை எடுத்து அந்த பெருமாளுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ற, அந்த திருமஞ்சனம் பண்ண தீர்த்தம் தான் கங்கையாக ஆச்சு. அந்த கங்கையா ஆகச்சு, அது அங்கேயே சுத்தின்றது. பகீரதன் அந்த கங்கையை கொண்டு வந்தாக்க கொண்டு வரணும், அந்த பகீரதனுடைய பிரயத்னத்தினால அந்த கங்கை வரத்தே அந்த கங்கை சிவபெருமானுடைய முடி மேல வந்து விழ. அப்ப சிவபெருமானுடைய முடி அவர் தலையால தாங்கிக்கிறான், பெருமாள் திருவடி தீர்த்தத்தை சீபாத தீர்த்தத்தை சிவபெருமான் தலையால தாங்கிக்கிறான். நாம கூட பாருங்க, பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கச்சு, முதல்ல அப்படியே தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுறோம், சாப்பிட்டு அப்புறம் கடைசியில ஒரு வாட்டி சிஷ்டாச்சாரத்துல இருந்திருக்கு, இன்னொரு வாட்டி கடைசியில மூணு வாட்டி தீர்த்தம் கொடுத்த பிற்பாடு நாலாவது வாட்டி கொஞ்சமா தீர்த்தம் கொடுப்போம், அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில புரட்சிப்போம் நம்புவோம். ஆனா ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கச்சே, ஆச்சாரியாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கச்சே, முதல்ல தலைக்கு புரோட்சிச்சுக்கிறோம், அப்புறமா தான் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நம்ம சாப்பிடுறோம். இது தலைக்கு புரோட்சிச்சுக்கிறது எப்படி இருக்குன்னாக்க, பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் சிவன் முடி மேல பட்டு அந்த சிவன் முடி மேல தலையில படுறதுனால இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு நம்மள பரிசுத்தமாக ஆக்கிண்டு அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு யோகியத்தையே சம்பாதிக்கும். பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்னாக்க நாம ஸ்நானம் பண்ணிருக்கணும், சந்தியாவனம் பண்ணிருக்கணும், அப்புறம் தான் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண முடியும். இப்ப ஸ்நானம் பண்றது, திருமணம் நட்டுக்கிறது, சந்தியாவனம் பண்றது, இதெல்லாம் பெருமாள் திருவாராதனத்துக்கு ஒரு யோகியத்தையே சம்பாதிச்சுக்கிறோம் நம்ம இதெல்லாம் பண்ணி. அதே மாதிரி ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு யோகியத்தை வேணும், நாம பரிசுத்தமா ஆக்கிக்கணும். எப்படி பரிசுத்தமா ஆக்கிக்கிறதுன்னா அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தாலதான் நம்மள பரிசுத்தமா ஆக்கிக்க முடியும். ஆகையால அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து நம்ம தலையில புரோட்சிச்சுக்கிறோம் முதல்ல, அப்புறமா மூணு வாட்டி ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறோம், அது வேற விஷயம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னாக்க, சிவபெருமானுடைய தலையில பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக இருந்திருக்கிற கங்கை விழ, கங்கை விழத்தினால அந்த சிவபெருமான் ஸ்மசானாதிகள்ல தானே இருக்கிற இருப்பு, அதனால அவர் கொஞ்சம் அவருக்கு ஒரு அசுத்தி ஏற்படுறது, அந்த அசுத்தி எல்லாம் போக்கடிச்சு சிவபெருமான பரிசுத்தமாக ஆக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இது அப்பேற்பட்ட திருவடி, பெருமாளுடைய திருவடி அளக்கிற திருவடி நம்மளெல்லாம் ரட்சணம் பண்ணட்டும் என்று பிரார்த்தனை பண்ற அவத்து நகா அவத்து என்று. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, எதனுடைய ஆரம்பத்திலேயே சமுச்சிருத்த துவஜபட்டி, அந்த துவஜபட்டம் இருந்திருக்க அது துவஜமா இருக்கணும்னா அது மேல ஒசர்ற பறக்கணும், உயர்ந்த பறக்கணும். விருத்தாந்த சித்தாந்திபிஹி ஸ்ரோதோபிஹி, அதாவது பலி சக்கரவர்த்தியினுடைய பெருமைய புகழ எல்லா இடத்திலையும் பறக்கும்படியாக இருந்திருக்கான். இந்த திருவிக்ரமனுடைய திருவடி எங்கெங்கெல்லாம் அளக்கிறார்களோ அந்த இடத்தெல்லாம் பலி சக்கரவர்த்தியினுடைய புகழ் பரவி இருக்கிறதாம். அதனாலதான் என்ன ஆகுதுன்னாக்க, இந்த சத்தியலோகத்துல பிரம்மா திருவடியில வந்து தீர்த்தம் சேர்த்த தீர்த்தம் கங்கா நதி இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் பரவுறதோ, எங்கெங்கெல்லாம் பிரவகிக்கிறதோ, அஷ்டசு திசா சௌதேஷுன்னு எட்டு திசைகளிலேயும் இருக்கிற ஒரு மெயின் மாடங்கள்ல, கொடின்றதும் ஒரு மாடி கட்டடத்து மேல வைக்கிறது கொடின்றது, எல்லா இடத்துலயும் அப்படியே அசையறதுன்னு அர்த்தம். இதனால என்னன்னா, அந்த கங்கா போற இடம்லாம் பலி சக்கரவர்த்தியினுடைய புகழ் பரவாயில்லையா பண்றது, பெருமாளுடைய புகழ்னு சொல்லாம சொல்லல. அதுக்கு காரணம் என்னன்னாக்க, பெருமாளாலேயே கொண்டாடப்படுபவராக ஆனவர் தன்னுடைய வள்ளல் தன்மையினால என்று சொல்றார். வ்ரீடா வித்த வர்ஜன்ய தானவயஸ்கோ நாவீர தாடீ பட்டஹ த்ரையக்ஷம் மகுடம் புனர்நவதுனஹ த்ரைவிக்ரமோ விக்ரமஹ யத் ப்ரஸ்தாவகமுச்ரித த்வஜபதி வ்ருதாந்த சித்தாந்திபிஹ ஸ்ரோதோபிஹ ஸ்ரசிந்துரட்டசு திசா சௌதேஷு தோதூயதே. இது அந்த வாமனமூர்த்தியை பார்த்து விவேக மகாராஜா பிரணாமம் பண்றேன், அந்த சித்திரத்தில் இருக்கிற வாமனமூர்த்தியை பிரணாமம் பண்றேன், அதை நாம பார்ப்போம். பிரணாமம் பண்றது மாத்திரமில்ல, அவரை ஸ்தோத்திரமும் பண்றேன். பக்கத்தில் சுமதி இருக்க, சுமதி பார்த்து சொல்ற, தேவ அசேவ தவாபி பிரதிஹத பிரதிபட்சத்திய பாகீரதீவ எத பிரபாவகா பிரதிதிசம் சம்பர்தே. ராஜாவை பார்த்து சொல்றா சுமதி, எப்படி பலி சக்கரவர்த்தியினுடைய புகழ் கங்கா பிரவாகமா எல்லா இடத்திலையும் பிரகாசிக்கிறதோ, மேல மேல வளர்ந்து வந்துருக்கோ, அதே மாதிரி பிரதிகத பிரதிபட்ச எதிரியாக இருந்திருக்கிற மகாமோகன் முதலியவர்கள் அவள்லாம் போயிட்டாக்கும். என்ன தம்பன் தர்ப்பன் அவள்லாம் பயந்து ஓடி போயிட்டாலும் இல்லையோ, உம்முடைய புகழும் எல்லா இடத்திலையும் பரவிட்டுதான் இருந்துருக்கு என்று சொல்ற. அப்போ விவசாயம் சொல்ற, சரி இதெல்லாம் பார்த்தா போறோம், இங்க மூணு ராமர் இருக்காரு, மூணு சேர்ந்து கொஞ்சம் சுருக்கமா சொல்லி சீக்கிரமா முடிச்சு விடலாம், இது எவ்வளவு நாயத்தையே சொல்லிட்டு, இதை விட்டு மேல காரியத்தை பாக்கலாம், இந்த சித்திரசாலையிலேயே எவ்வளவு நாய் பார்த்துட்டு இருக்கிறதுன்றதுக்கோசரம் விவசாயம் சொல்ற. அமீச பிருகு ரகு யதுவம்ச சம்பவாக பிரபலதர துஷ்ட நிரசனேன பரித்ராத லோகத்ரயாக த்ரயோராமாக. இவ்வாறு இங்க மூணு ராமர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல, த்ரயோராமாக அமீ, இது மூணு ராம யார் இது என்ன அத சொல்ற, பிருகுவம்சத்து ராமன் ரகுவம்சத்து ராமன் யதுவம்சத்து ராமன், மூணு ராமன், பிருகுவம்சத்து ராமன் பிருகுராமன் பார்கவராமன் பார்கவராமன் பரசுராமன் யதுவம்சத்து ராமன் ஸ்ரீராமன் ரகுவம்சத்து ராமன் ரகுராமன் யதுவம்சத்து ராமன் பலராமன். இப்படி இவா மூணு ராமர்கள் இங்க இருந்துட்டு இருக்கா. பிரபல தர துஷ்ட நிரசேன பரித்ராந்த லோகத்ரயாக, ரொம்ப பெரிய துஷ்டர்கள்லாம் ஒரு கால விசேஷத்துல இருந்துட்டு இருக்கா. அவ எல்லாரையும் நிரசனம் பண்ணி அவள் எல்லாம் துவம்சம் பண்ணி இவா லோகம் மொத்தத்தையே ரட்சிச்சதுனால பரித்ராத லோகத்திரையாக மூன்று லோகத்தையும் ரட்சித்தவர்கள் இந்த ராமர்கள் என்று சொன்னார். அதாவது இந்த மூணு ராமர்களும் பிரத்யேகம் ஒவ்வொருத்தரும் பிரபலத்தரமாக இருந்திருக்கிற எதிரிகள், அதாவது வேதவிருத்தமாக இருக்க வேதவிருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்கள், அப்படி அதாவது சாதுக்களை சிந்தை பண்றவர்கள், அப்படி இருக்கிற பிரபலமான எதிரிகளை எல்லாம் அழித்தவர்கள். அழித்ததோட மாத்திரமில்ல, அவளை எல்லாம் ரக்ஷணம் பண்ணவர்கள் இந்த ராமர்கள் மூணு பேரும் என்பதாக சொல்லிச் சொல்றார். அப்போ ஏஷ புனக ஏதேஷு பகுமுக புண்ணியஜன பாதனோபி பரித்ராத புண்ணியஜனஹா மத்தியமோ ராமஹா. இந்த பலராமர் ஒரு பக்கம் பலராமர் இருக்கு, இன்னொரு பக்கம் பரதராமர் இருக்கு, இவர் ரெண்டு பேர் நடுவுல மத்தியமோ ராமஹா யார் இருக்க, ஸ்ரீராமர் இருக்கு. இந்த ராமருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ஏஷபுனா ஏத்தேஷு இந்த மூணு பேர்களுக்குள்ள பகுமுக புண்ணியஜன பாத நோக்கி, புண்ணியஜன பாதனம், புண்ணிய இந்த இடத்துல புண்ணியஜன சப்தம்ன்றது இருக்க, ரெண்டு அர்த்தத்துல பிரயோகம் பண்ணிருக்க. புண்ணியஜனம்னாக்க ராட்சசாலுக்கு பேரு புண்ணியஜனம்னு பேரு. அதே மாதிரி பரித்ராத புண்ணியஜனகன்னாக்க நிறைய புண்ணியம் பண்ண மகான்கள்னு அர்த்தம். இப்போ பகுவிதமான பகுமுகமாக இருக்கிற புண்ணியஜன பாதனகா, ஆரம்பத்திலேருந்து பார்க்கணும், காட்டுகையிலேருந்து ஆரம்பிச்சு சுபாகு மாரிக்கன்லேருந்து ஆரம்பிச்சு விராதன் கரதூஷணன் திருசிரத்தெல்லாம் சொல்லி மாரிக்கன் முதலியவெல்லாம் சொல்லி இது கும்பகர்ணன் ராவண பரியந்தமாக இருந்திருக்கிற அத்தனை புண்ணியஜனங்களையும் ராட்சச கூட்டங்களையும் அழித்தவர் அவர். அப்படி பண்ண அதே புண்ணியஜனத்தை சொல்லி இன்னொரு புண்ணியஜனம் சொன்ன, பரித்ராத புண்ணியஜனகா, ஒரு புண்ணிய ஜனத்தை அழிச்ச இன்னொரு புண்ணிய ஜனத்தை காப்பாத்துனு, ஒரு புண்ணிய ஜனத்தை அழிப்புனால இன்னொரு புண்ணிய ஜனம் காப்பாற்றப்பட்டது. அந்த முதல் புண்ணிய ஜனம் ராட்சசன், அழிந்தது ராட்சசன், காப்பாற்றப்பட்டது மகான்கள், புண்ணியம் பண்ணவர்கள் என்று மற்றமோ ராமகா, இந்த நடுவில் இருக்கிற ராமர் இது அப்படின்னு. அந்த விவசாயம் ராமனுடைய விசேஷம் மொத்தத்தையும் சிந்திச்சுட்டு வர, ரகுவீர கத்தியத்துல சுவாமி தேசிகன் சாதித்த விஷயத்த அத ஒரு சங்கேபமா அதுல முக்கியமான சில சில சூர்ணிகைகளை மாத்திரம் எடுத்து விவசாயம் சொல்றதாக இந்த இடத்துல சொல்ற ரொம்ப அற்புதமான விஷயம். அனேனகில கோசல சுத்தம் குமாரபாவ கஞ்சுக்கிட்ட காரணா காரேன, ரகுவீர கத்தியத்துல வருது, கோசல சுத்தா குமாரபாவ கஞ்சுக்கிட்ட காரணா காரண சொல்ற திருமால் அவதாரம் பண்ற எப்படி கொண்டு ஜகத்காரணமாக இருந்திருக்கிற லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் நம்மளுடைய காரணத்துவத்தை கஞ்சுக்கிட்ட காரணா காரணம், காரணம் சுவாகாரம் இருக்க லோகம் மொத்தத்துக்கும் காரணமாக இருக்கிறதுன்ற ஒரு தன்மை அவர் ஒரு வேஷம் இருக்க அதை மறைச்சுக்கிறார். கஞ்சுக்கிட்ட காரணா கார கோசல சுதா குமார பாவன்னார். அந்த கோசலுக்கு தான் கோசலைக்கு குமாரபாவன் புத்திரனாக அவதரிச்சதுன்றது சொல்லி சொல்றாரு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மதத்மாத்மா ஏதத்மாத் ஆத்மனா ஆகாசசம்பூதா ஆகாஷா வாயு வாயோ அக்னி அக்னே ராபஹா என்னெல்லாம் சொல்லிருக்கு. அப்ப லோகம் மொத்தம் சிருஷ்டிக்கு காரணமாக, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு எம்பெருமான் ஸ்ரீயற்பதியான சாட்சாத் சிவன் நாராயணன். அவன் தன்னுடைய காரணத்தன்மை எல்லாம் மறைச்சிண்டு பிதரம் ரோஜையா மனசான்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தி எனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு தீர்மானம் பண்ணிண்டு, அதோட மாத்திரமில்ல கௌசல்யா எனக்கு அம்மாவா இருக்கட்டும்ன்றதுனால அந்த கௌசல்யனுடைய குழந்தையாக அவர் அவதாரம் பண்ணார். கோசல சுதா குமாரபாவ கஞ்சிக்கிட்ட காரணா காரண, தசரத சுதா குமாரபாவ கஞ்சுக்கிட்ட காரணம் காரன்னு சொன்னா என்ன அப்படின்னா, கோசல சுத்தான்னா கோசல சுத்தை அந்த ஆதித்ய சொல்றது காட்டிலும் தசரத குமார பாவ கஞ்சுக்கிட்ட காரணா காரன்னு சொல்ல, இது என்னத்துக்கு கோசல சுத்தன்னு சொல்லி சொல்றன்னா, கௌசல்யன்றவருக்கு ஒரு பெரிய தபசல்யம் சாதாரணமான உள்ள அந்த கௌசல்ய சுத்தத்துவத்தினாலதான் பெருமாள் தன்னை தெரிஞ்சுக்கிறதுன்னா, அதாவது தன்னை சொல்லிக்கச்சேயே தசரதனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறத காட்டிலும் கௌசல்யனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல பெருமாளுக்கு ரொம்ப பெருமையா, அதனாலதான் கோசல சுதா குமார பாவ கஞ்சுக்கிட்ட காரணா காரன்னு சொல்லி சொல்ற. காரணா காரண என்ன காரண கௌமார கேளி கோபாயிட கௌசிகாத்வரேன. இப்ப அந்த ராமர் பண்ண இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்ற, இது ஒரு ரகுவீர கத்தியத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான். கௌமார கேளி கோபாயித கௌசிகாத்வரன், கௌமார கேளி சின்ன பிள்ளையினுடைய ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டினாலேயே அந்த மகர்ஷி விஸ்வாமித்ர மகர்ஷியினுடைய யாகம் இருக்க யாகம் கட்டப்பட்டது. அந்த ராமரோ லக்ஷ்மணரோ விஸ்வாமித்ர, அதாவது விஸ்வாமித்ரருடைய யாகத்தை ரக்ஷணம் பண்ணா, இதுக்காக இதெல்லாம் பெரிய பிரயாசம் பண்ணாலன்னா ஒரு பிரயாசமும் இல்லையா, சின்ன பசங்க விளையாடுற மாதிரி அந்த விஸ்வாமித்திரருடைய தியாகத்தை ரக்ஷணம் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்றது பாக்கணும். இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், விஸ்வாமித்திரர் அங்கேருந்து வரே ராமாயணத்துல பார்த்தோம்னாக்க ராமாவதாரத்துக்கு முன்ன நிறைய விஷயம்லாம் சொல்லுவேன். இங்க தசரத அஸ்வமேத யாகம் பண்ணது, புத்திரகாமேஷ்டி பண்ணது, அங்க சாந்தாவை கூட்டு வந்து ரிஷி சிங்கராயத்தையும் வருது, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கு. பெருமாள் அவதாரம் ஆன உடனே அந்த அவதாரத்துல அந்த சின்ன குழந்தை பருவத்துல நடந்த விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லாத, எல்லாம் இவெல்லாம் எல்லா வேதத்திலயும் சிறந்தவர்களாக இருந்தா, இவ எல்லாரும் வந்து நாலு பேரும் நன்னா வளர்ந்து வந்தா என்ன ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடுற, ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகத்துல முடிஞ்சு போயிடுறது இவருடைய ஒரு கௌமார பாவத்தை சொல்லச்சு. உடனே அங்கேருந்து விஸ்வாமித்திரர் வந்துடுற விஷயம்தான் வருது. அடுத்தது விஸ்வாமித்திரர் அங்க வரே, அங்க வரச்சே இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வரேன்னு தசரத சக்கரவர்த்திக்கு சொல்ற. விஸ்வாமித்திரர் மகா கோபக்கார, அவரை பத்திரமா பார்த்துட்டு அவருக்கு என்னென்னலாம் புரஸ்காரம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணி நல்லபடியா அமைச்சு வைக்கணும்ட்டு அவர் தசரத சக்கரவர்த்தி சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வயசானவராக இருந்தா கூட குடுகுடுன்னு வாசல் வரைக்கும் ஓடி வந்து விஸ்வாமித்திரருக்கு எல்லா பரிசரையும் பண்ணி அவரை முன்ன வர சொல்லி சொல்லிட்டு சபையில வந்து அவர் உட்காண்ட பிற்பாடு அப்புறம் தான் உட்காந்துக்கிறேனாம். அவ்வளவு புரஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவரை பார்த்து கேட்கிற, அப்பா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, உனக்கு என்னால ஏதானா சகாயம் பண்ணணுமா பண்ண முடியுமா தான் நான் பண்றேன், நானு என்னை எப்படி உபயோகப்படுத்திக்கணுமோ அப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரத்துல சொல்றேன். அப்போ விஸ்வாமித்திர சொல்ற, ஒன்னும் இல்ல எனக்கு ஒன்னும் ஒன்னால ஒன்னும் பெரிய காரியம் ஆக வேண்டியதில்லை, கொஞ்ச நாளைக்கு ராமனை என்னோட அனுப்பிச்சு வைப்போம் காட்டுக்கு. ஊனசோடச வயசு என்ன, அப்ப இன்னும் 16 வயசு கூட ஆல, இன்னும் மீச கூட முளைக்காத ஒரு பருவம் இது, இவ்வளவு சின்ன குழந்தை, இவனை போய் ராட்சசாலால உன்னுடைய யாகத்துக்கெல்லாம் கஷ்டம் வருது, உபதிரவம் வருது, அந்த உபதிரவத்தை போக்கடிக்கிறதுக்கு இவனாயிச்சும் வரணும்னு சொல்றியே, எனக்கு இன்னமும் விசுவாசம் இல்லையே, இவனால உங்க காரியம் ஆகுமா, நான் ஒண்ணுதான் சேனையோடு வரேன், நீர் எத்தனை யாகம் வேணா பண்ணும், அது வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கேன் டைரா போட்டுன்றது அவர் சொல்றேன். அகம் வேத்னி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொல்ற விஸ்வாமித்திர, உனக்கு இது யாருன்னு தெரியாது, அகம் வேத்னி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், நீ உன்னுடைய பிள்ளையா ஒரு சாதாரண மனுஷனா தான் இந்த ராமனை பாக்குற, இவ பெரிய மகாத்மா, அகம் வேத்னி எனக்கு தெரியும் மாற சத்தின்னு சொல்றேன், ராமம் சத்திய பராக்கிரமம், அவருடைய பராக்கிரமம் எந்த ஒரு சமயத்திலையும் வீணா போகாததாக இருந்திருக்கிறது, அப்பேற்பட்டவர் தெரிய ராமன் தெரியும், நீ என்னோட அனுப்பிச்சு வைன்னு கேட்கிறேன். இப்படி சத்திய பராக்கிரமம்னு விஸ்வாமித்திரர் சொன்ன பிரகாரத்துக்கு அவர் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேரான்னா, விஸ்வாமித்திரர் யாகத்தை ரட்சணம் பண்றதுக்கோசரம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேரன்னா, ஒரு கஷ்டமும் படலையா, ஒண்ணும் இல்ல, கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரேண, அங்க ரகுவீர கத்தியத்துல எல்லாம் சம்போதனம், இந்த இடத்துல வரைச்சு அப்படி திருத்தியாவை பக்தியில சொல்ற கடைசியில முடிக்கச்சு என்னன்றது முடிக்கிறேன்றத அப்ப பார்ப்போம். அடுத்தது ரணாத்வரதுரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தசாலினா, ரணாத்வரதுரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்த வந்திதான்னு அந்த இடத்துல சொல்ற ரகுவீர கத்தியத்துல, இந்த இடத்துல என்னன்னா ரணாத்வரதுரிய பவ்ய திவ்யாஸ்திர பிருந்தசாலினா, இந்த திவ்யாஸ்திர பிருந்தத்தை உடையவராக இருந்திருக்கவர் இல்ல, அந்த திவ்யாஸ்திர பிருந்தங்கள்லாம் ராவணுக்கு ராவனுடைய ஜெயத்தை புகழ பரப்புவதாக இருக்கின்றன சொல்லி சொல்ற. ரணாத்வர ரணம்ன்றதே போர்ன்றதே ஒரு பெரிய யாகம், இந்த யாகத்துல துரிய அதை நடத்துறதாக இருந்திருக்கிறது, அது அது அது எதுனாக்க இந்த அஸ்திரங்கள்லாம், இந்த அஸ்திரங்கள் மொத்தம் ராமனிடத்துல பவ்யமா இருந்திருக்கான், திவ்யாஸ்திர பிருந்தம் ஒரு அஸ்திரம் ரெண்டு அஸ்திரம் இல்ல, அந்த அஸ்திரங்களுடைய கூட்டம், அவைகளாலே வந்தித சேவிக்கப்பட்டதுன்றது. அதாவது விஸ்வாமித்திரர் யாகம் பண்ற அஸ்திரான் ஜிரம்பகாதீனி, அதாவது பெருமாள் ராமாயண சங்கரத்துல சொல்லத்தே சொல்ற, இங்க போச்சு முதல்ல இருந்தே ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திர அழைச்சிட்டு போற, எப்படி பாக்குறன்றது பாக்கணும், பலாம் அதிபலாம் அபி பல அதிபலன்றத ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றான் அந்த சரையு கரையிலேயே. இங்கே ரொம்ப தூரம் நடந்து போனோம், நீங்க எல்லாம் சின்ன குழந்தைகள், நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் நடந்து வந்தா கால் வலிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்குமே, ரொம்ப சோர்ந்து போயிடுவங்களேன்றதுனால இந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன், இந்த மந்திரத்தை சொல்லியிருந்தாங்கன்னாக்க சோர்வே தெரியாது, சிரமமே தெரியாது, நடந்து போற சிரமமே தெரியாதுன்னு சொல்லி அதுக்கு முதல்ல இதை உபதேசம் பண்றேன். அங்க போன பிற்பாடு வழியெல்லாம் அப்ப புதுசு புதுசா அஸ்திரங்கள் எல்லாம் அஸ்திரான் ஜிரம்பகாதயினி தபஸ்வினி இந்த ஜிரம்பகம் முதலிய அஸ்திரங்கள்லாம் இவருக்கு உபதேசம் பண்றேன், இப்படி இந்த உபதேசம் பண்றதுனால இந்த அஸ்திரங்கள்லாம் நிறைய அஸ்திரங்கள்லாம் இவருடைய அதீனமா ராமனுடைய அதீனமா ஆயிடுத்து, இப்ப பெரிய யுத்தம் நடக்கிறது, யாருக்கு ராட்சச கூட்டத்துக்கும், உள்ளுக்குள்ள விஸ்வாமித்திர யாகம் பண்ணிட்டு இருக்கு, சுபாகு மாரீசன் இப்படிப்பட்ட ராட்சசெல்லாம் அங்க வந்து யாகத்துக்கு விக்ரம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா விஸ்வாமித்திரர் உபதேசித்ததாக இருந்திருக்கிற திவ்யாஸ்திரங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ற, இந்த திவ்யாஸ்திரம் இங்க உள்ள நடக்கிறது ஒரு யாகம், அது விஸ்வாமித்திரர் பண்ற யாகம், இங்க வெளியில ஒரு நடக்கிறது ஒரு யாகமா, வெளியில் நடக்கிற யாகம் என்னன்னாக்க இங்க ராமர் பண்ற யாகம், அதாவது போராவது ஒரே அந்த யுத்தமே ஒரு யாகம். அந்த யாகத்துல முன்னின்று நடத்தணும், அத்தர்வா இருக்கிறதுன்னு யாகம் பண்றோம்னாக்க அதுல ரித்திக்கெல்லாம் வேணும், யஜமான தர்மம் உட்காந்து இருப்பா, இது அத்தர்வா இருக்கதான் ஓடி ஓடி பண்ணி முன்ன நின்று காரியத்தெல்லாம் பண்றவா. அந்த மாதிரி இந்த இடத்துல முன்னின்று நடத்துறதாக இருந்திருக்கிறது விஸ்வாமித்திரர் உபதேசித்த அந்த அஸ்திரங்கள் எல்லாம் தான். அந்த அஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு இங்க வெளியில ஒரு யாகம் ராமர் பண்றேன். இப்ப யாகம் முடிஞ்சு போச்சு, இங்க யுத்தமும் முடிஞ்சு போச்சு. சுபாகுவ அகம் பண்ணிட்டேர், மாரீசனை கொண்டு போய் சமுதிரத்துல கொண்டு தள்ளிட்டேர், எல்லாம் ஆகி போச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த அஸ்திரங்களுக்கு எல்லாம் காரியம் இல்லை. அங்கிருந்து ராமனிடத்துல வந்து கேக்குறதான், ரணாஸ்திர விருந்த வந்தித, இது மொத்தம் எல்லாம் ராமனை சேவிச்சு இப்ப மறுபடியும் எனக்கு எப்ப காரியம், எப்ப பிரயோகம் பண்ண போறே, நான் உமக்கு நீர் எப்ப கூட்டாலும் வரத்துக்கு சித்தமா இருந்திருக்கேன்னு சொல்றதுக்கலாம். அது ஒரு விஷயம் அங்க சொல்லச்சே, அப்படி சொல்ற ரகுவீரகத்துக்குல சொல்லச்சே, இங்க சொல்லச்சே ரணாத்தர துரிய பவ்ய திவ்யாஸ்திர சாலினா, திவ்யாஸ்திரங்களை உடையவர்னு ஒண்ணு. இந்த திவ்யாஸ்திரங்கள்லாம் ராமனுடைய புகழ பரப்புறதான், ஜெயபேரிக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதான், அப்படிப்பட்ட அஸ்திரங்களோடு கூட இருந்திருக்கிற ராமர்னு ஒண்ணு. அடுத்தது பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலிதேன, பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித, யாரெல்லாம் ராமனை வணங்குறாளோ அவளுக்கு எதிரிகளாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ அவளை பார்த்த உடனே நமக்கு ராமனுக்கு பெரிய கோபம் வந்துருமா. ஆகையல்ல நீ பெருமாள் எப்படி இருக்கேன்னாக்க, பிரணத ஜன விமத தன்னை அண்டியவர்களாக இருந்திருக்கிற அடியார்களின் எதிரிகளிடத்துல அந்த எதிரிகளை விமதன ஒழிப்பதிலே துர்லலித தோர்லலிதான், எதிரிகள் விஷயத்துல அவர் ரொம்ப கொடியவராக இருந்திருக்கிறார். அவர்களை ஒழிக்கிறதுல வரைச்சே உன்னுடைய தோல், ராமனுடைய தோல் ரொம்ப ரொம்ப கொடியதாக இருந்திருக்கு, இதை மீறி அவளால எதுவும் பண்ண முடியாததாக இருந்திருக்கு, எதிரிகளை இல்லாதபடி பண்றதாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட வீரன் யாரு, ராமன். அத்தான் சொல்ற பிரணத ஜன விமத விமதன துர்லலித தோர்லலித என்னன்னு இதுலயும் பார்க்கணும். சில சட்டத்துல கோபஸ்த வசமேயுவான்னு சொல்ற பெருமாள் ஹனுமான் மேல இருந்து யுத்தம் பண்றேன், ராவணனோட யுத்தம் பண்றேன். ராவணனோட யுத்தம் பண்ணச்சே ராவணன் என்ன பண்றான், பத்து பானத்தை கொண்டு ராமரை அடிச்சான்னாக்க ரெண்டு பானத்தால கீழே அவர் ராமரை தூக்கிட்டு இருக்கிற ஹனுமார் அடிக்கும். இந்த ஹனுமார் ராமனை எழுந்திரல பண்ணிட்டு இருக்கிறதுனால பிரதியா ஒன்னும் பண்ண முடியல, அந்த பானம் முழுக்க அப்படியே ஹனுமார் மார்ல விழுது, விழுந்தா அப்படியே ரத்தம் பெருகிறது. ராமர் மேலேயே பார்த்துட்டு ராவணனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கு, திடீர்னு கீழே இறங்கி இப்படி போ அப்படி போன்னு அப்படி கீழே குனிஞ்சு பாக்குறான். குனிஞ்சு பார்த்த உடனே ஹனுமாருடைய மார்பில இருந்து ரத்தம் கொட்டுறது. இத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருத்தான், இவர் பத்து அம்பு போட்டாக்க ஒரு அம்பு இவருக்கு குத்திருக்காதா, இவர் உடம்புலதான் ரத்தம் வராது இருந்திருக்குமான், இவர் உடம்புலயும் நிறைய ரத்தம் வருது, ஆனா அதை ஒரு பொருட்படுத்தல, ஹனுமாருடைய மார்பில் ரத்தம் வந்ததை பார்த்த உடனே அவ கோபத்தை வசமே இவான்னு சொல்ற, இவருக்கு இயல்பாக கோபம் கிடையாது, இவர் கோபத்தை வரவைச்சுண்டு அந்த கோபத்தை அவர் ராவணனோட இன்னும் அதிகமா சண்டை போட்டார்னு மகர்ஷி வால்மீகி சொல்லி சொல்ற. பிரணத ஜன விமர்சன துர்லலித தோர்லலித, துர்லலித தோர்லலித என திருடைய விபக்தியாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அப்புறமா மைத்ரி நகர சுலோச்சன லோச்சன சகோர சந்திரேன, இதெல்லாம் முடிஞ்சு அங்கிருந்து ராமாயணம் மட்டும் சொல்ல போறேன். விஸ்வாமித்தருடைய யாகத்தை ரட்சணம் பண்ணியாச்சு, விஸ்வாமித்தருடைய யாகத்தை ரட்சணம் பண்ண பிற்பாடு அங்கிருந்து இதுக்கு வரேன், மிதிலாப்பட்டினத்துக்கு வரேன். அந்த மிதிலாப்பட்டினத்துக்கு வரைச்சே எல்லாரும் அந்த ராமனையே பார்த்துட்டு இருக்காளாம். மைசில நகர சுலோச்சனா லோச்சன சகோர சந்திரா. மைசில நகரம் மிதிலாப்பட்டினம். இந்த மிதிலாப்பட்டினத்துல சுலோச்சனா அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கண்ணழகு படைத்தவர்களாக இருந்துட்டு இருக்காளாம். அவள் எல்லாம் அவ மொத்த பேரும் ராமனை பாக்குறாள். ராமனை பார்த்த உடனே ராமன் சந்திரனாக இருந்துட்டு இருக்கான். சகோர சந்திரன், சகோரம்னு ஒரு பட்சி. அந்த பட்சி என்ன பண்ணும்னாக்க சந்திரனுடைய காந்தி இருக்க அந்த காந்தியே சாப்பிட்டு அது உயிர் வாழும். அதாவது அதுக்கு பிராணதாரணமாக இருந்துட்டு இருக்கிறது சந்திரனுடைய காந்தி. அந்த மாதிரி இந்த கண் படைத்தவர்களாக இருந்திருக்கிற மைதில நகரத்துல மிதிலாப்பட்டினத்துல இருக்கிற பெண்கள் மொத்த பேரும் ராமனை பாக்குறா. ராமனை பார்த்த உடனே சக்கோர பட்சியாட்டம், இது சக்கோர பட்சி நிலாவை பார்த்ததுன்னாக்க வெச்ச கண்ணை வாங்காது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா நடுவில் அமாவாசை வந்துட்டுன்னா சந்திரன் தெரியாது. அது வரைக்கும் இதுக்கு வந்து தன்னுடைய ஆகாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி வெச்ச கண்ணை வாங்காத பார்த்துட்டு இருக்கலாம் இவா மொத்த பேரும். ஒன்னு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அந்த மைசில நகரத்துல இருந்திருக்கிற ஜனங்கள் ஸ்திரீகள் எல்லாருக்கும் இவர் சந்திரனாக இருக்கிறதுக்கு காரணம் சகோரமா சகோர பட்சியாட்டும் அவளை சொல்லி சந்திரனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சீதைக்கு ஏற்ற கணவனாக இவர் அமைவர் என்கிற ஒரு எண்ணத்தோட ராமரை வெச்ச கண்ண பார்க்காத பார்த்துட்டு இருக்காளாம். அதெல்லாம் அதனால அந்த இடத்துல சொல்லி சொல்ற மைசில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரன் தினகர குல கமல திவாகரேண. லக்ஷ்மீருக்கு முன்னையே சொல்லிட்டு தினகர குல கமல திவாகரான்னு சொல்லிட்டு தினகர குமலும் சூரிய வம்சம், சூரிய வம்சத்துக்கு சூரிய வம்சமாகிற ஒரு தாமர புஷ்பம், அதுக்கு தாமர புஷ்பத்துக்கு அது மலர்த்தும்படியாக செய்யக்கூடிய ஒரு திவாகரனாக பெருமாள் இருந்திருக்கேன், ராமன் எழுந்திருக்கேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுல பகுதியில இப்ப இந்த இடத்துல இப்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சந்திரன் நினைச்ச உடனே அடுத்தது சூரியன் தானே வரணும். அப்ப சந்திரன் அதுவும் கண்ணுன்னு வேற சொல்றது. கண்ணுன்னு வரத்தே பெருமாளுக்கு கண்ணு சூரியனும் சந்திரனும் கண்ணா இருக்கான்னு சொல்லச்சு. ஒரு கண்ணை சொல்லியாச்சு, இன்னொரு கண்ணை சொல்லணுமோ இல்லையோ. அந்த கண்ணு எதுன்னாக்க தினகர குல கமல திவாகரேன்னு சொல்ற. கண்ட பருசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜ கண்டேன. கண்ட பருசு கோதண்ட பிரகாண்ட கண்ட புஜ கண்டேன. இவர் என்னன்னா கண்ட பருசுன்னு சிவம், சிவனுடைய கோதண்ட பிரகாண்ட கண்டனம். அந்த கோதண்ட பிரகாண்டு மிகச்சிறந்ததாக வில்லாக இருந்திருக்கு. அந்த வில்லை கண்டனை முறிப்பதிலே சவுண்ட புஜதண்ட அதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருந்திருக்கிற புஜதண்ட தோல் வலிமையை உடையவராக இருந்திருக்கிறார்னு அர்த்தம். கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டேன என்பதால இப்ப இதனால என்ன சொல்றது. அந்த இடத்துல சிவ தனுர்பங்கம் பண்றாரு இல்லையோ. ஜனக மகாராஜா தன்னுடைய புதல்வியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியை யாருக்கான கண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்க யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாக்க யாரு யார் இந்த தனுஷை எடுத்து நான் ஏற்றாளோ அவளுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த வீரிய சுல்கமாக அது வைக்கிறேன். எத்தனை எத்தனையோ பேர் வர அத்தனை பேரும் அதுல தோத்து போயிட்டா. அப்போ கடைசியில யார் ஜெயிக்கிறதுன்னா பெருமாள் தான் ஜெயிச்சு, ராமன் தான் ஜெயிச்சு. அப்போ அந்த கண்ட பரிசுவாக இருந்திருக்கிற சிவபெருமான் அவனுடைய மிக பெருசதாக இருந்திருக்கிற வில்ல சவுண்ட பூஜதண்டா இவருக்கு அதை முறிப்பது இந்த கண்டனம். பெருமாளுக்கு பெருமாளுடைய குறிக்கோள் அந்த வில்ல ஒடிக்கணும்ன்றது இல்லை. ஆனா அது என்ன ஆயிடுத்து, அது ஏற்கனவே பங்கமானது. இவர் எப்படி இழுத்து நான் சேர்க்கச்சே அது தான் உடஞ்சு போயிடுது, முறிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான் தவிர இவருக்கு அதுல குறிக்கோள் இல்ல. அந்த அளவுக்கு பராக்கிரமத்தை உடையவராக இருந்திருக்கேன்றதுனால இதை சொல்ற. கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டேன. பிருகுபதி சுகதி விகதி கரணர்த்தம் பருடி பருடிஷு பரிகேன. இப்ப அடுத்த விஷயம் சொல்ற என்னன்னாக்கா இஷு பரிகம் அப்புறமா இது வந்து லட்ச பிரஜாபதியா இதுல பெரிய விஸ்தாரமான சொல்ற அதாவது சிவபெருமானுடைய தனுஷை வளைச்சு அதை உடைச்சிட்டேன்றதுனால அது கல்யாண பர்யந்தம் சொல்லிட்டுதான் ஆயிடுச்சு. சீதா கல்யாண விவாக பர்யந்தம் சொல்லிட்டுதான் ஆயிடுச்சு. கல்யாணமாய் திரும்பி வரே திரும்பி வரச்சே நடந்து பிருகுபதி சுகதி விகதிகர நத பரிடிஷு பரிகன்னு சொல்ற பிருகுபதி சுகதி பிருகுபதியாக இருக்கிற பரசுராமன் பரசுராமனுக்கு ஒரு நற்கதியை ஏற்படுத்துறதுக்காக விகதி தர அவரை தடை செய்ததாக இருந்தது இருக்க தாப்பாள் போன்ற அம்பு அதுல ஒவ்வொரு கணு கணுவா இருந்துருக்கு. அப்படிப்பட்ட அம்பு உடையவன் அர்த்தம். இந்த இடத்துல சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் நாலு பிள்ளைகளுக்கும் நாலு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தார். சுவாண்டவி சுதகீர்த்தி ஊர்மிளை இவெல்லாம் வந்து பரத சத்ருக்னாளுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மனைவியாக ஆறா நாலு பிள்ளைகளும் நாலு மாட்டு பொண்ணோடையுமா கிளம்பி தசரத சக்கரவர்த்தி மிதிலாபட்டினத்திலிருந்து இதுக்கு போறேன் அயோத்திக்கு போறேன். போற வகையில பரசுராமர் தடுக்கிறேன். நீ என்னமோ பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்றிய, அது உடஞ்சு போன வில்லு அத்தை போய் நீ பெரும செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அதை நான் ஏற்றுட்டேன். நீ ஏதோ பெரிய பராக்கிரமம் வில்லாளன்னு சொல்லிக்கிறிய, நெங்கையில இருக்கு பாரு இதை பாரு நீ அப்படின்னு சொல்ல என்ன இருக்குது உன் பேர்ல என்ன என்னிடத்துல விஷ்ணு தனுஷ் இருக்கு இத்தனை நீ வந்து நான் நேர்த்தி என்னோட சண்டை போட முடியுமானா நீ பாரு உன் பராக்கிரமத்தை காண்பேன். தகரதெல்லாம் பயப்படுறேன், ஐயோ என்னாச்சோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ இந்த போய் இந்த பரசுராமர் வந்திருக்காரு, நான் இனிமே இந்த பூமிக்கே வரமாட்டேன்னு சொன்ன வெட்டி இப்படி வந்து நின்றுருக்காரு நம்மளெல்லாம் என்ன பண்ணிடுவாருன்னு பயப்படுறான் தசரதற்கு. அப்போ ராமர் சொல்றாராம், நீங்க எல்லாம் பயப்படாதுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ற. அந்த பிருகுபதிக்கும் ரட்சணம் பண்றதுக்கு அவன் நல்ல கதி போறதுக்கு உண்டானபடியாக அதுக்கு தடங்களாக இருந்திருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் போக்கடிச்சவர் இவர்தான். அவருடைய புண்ணிய விசேஷங்கள்லாம் இந்த ஆயுதத்தால இந்த ராமன் வந்து பரசுராமர் காண்பிச்ச அந்த விஷ்ணு தனுஷத்துக்கு ஒரு இலக்கம், அதாவது ஒரு நாண் நேர்த்தி அம்பு கூட்டியாச்சுனாக்கா அதுக்கு இலக்கு ஒண்ணு காண்பிக்கணும் இல்லையா எதை பண்றதுன்னா இந்த பரசுராமருடைய புண்ணியத்தெல்லாம் போக்கடிச்சு இந்த பரசுராமரை ஹிமவத்பர்வத்தை போய் உட்காந்துக்க முடியாது சிரஞ்சீவியா இருக்க முடியாது பண்ணிட்டே அவ அந்த விஷயத்தை தான் சொல்ற. பிருகு பத்தி சுகதி விகதிக்க விகதி கரணத பருடிஷு பரிகேன. இது வரைக்கும் பாலகாண்டத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமா சொல்லியிருக்கோம். அடுத்தது அயோத்தியா காண்ட விஷயத்தெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அப்பேற்பட்ட ராமச்சந்திரனுடையவும் வாமனனுடையவும் சாம தேசிகனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண பின்சாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.